ప్రభీతినముర్ధ్వగుండ్రవంతం ప్రజగత్పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత స్వార్థమాహమీడే శిఖయా శేఖరినం పతిం యతీనాం అస్మద్ గురు పరంపరాయే నమః. இப்போ முதல் அதிகரணம் சேவிச்சிருக்கோம், சதந்திர பிரதிபத்தி அதிகரணம் அதை சேவிச்சிருக்கோம். அதுல என்ன சொன்னோம், இங்கேந்து கிளம்புறவன் பாத்துக்கோங்க, இது சேஷம், இங்கிருந்து கிளம்புகிறவன் அங்க போய் சொர்க்கலோகத்துக்கு போறான், அப்போ பூத சூக்மங்களோட தான் இவன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சு முடிச்சார். இதுதான் சுவாரஸ்யம். இந்த முதல் அதிகரணத்துல மட்டும் இங்கேந்து போகும் பொழுது என்ன இவனுடைய ஸ்திதி, இந்த தேகத்தோட அதாவது பூத சூக்மத்தோட சூக்ம சரீரத்தோட போறான் அது ஒண்டி. மீதி அதிகரணங்கள் அஞ்சு இருக்கு, இந்த அஞ்சு அதிகரணங்களும் திரும்பி அங்கேருந்து திரும்பி வரத பத்தி சொல்ல போறோம். அங்கிருந்து வரும் சமயத்துல எப்படி எப்படிலாம் வரான், எப்படி பிறக்க போறான், மறுபிறவி இந்த புனர்ஜென்மான்றத அவனுக்கு எப்படி வரப்போறது, அதெல்லாம் சாதிக்க போறேன். அதுக்கோசரம் இந்த இரண்டாவது அதிகரணத்திலிருந்து கிரமமா ஆரம்பிக்கிறது. இது கிருதாத்யாதிகரணம் அப்படின்னு பேரு. இவன் வந்து இங்கேருந்து போறான், போயிட்டு சொர்க்கலோகத்துல இருந்தான், சொர்க்கலோகத்துல சுகமா அனுபவிச்சான், அவனுக்கு அது சுகம் நினைச்சிட்டு இருக்கான். அதன் பிறகு அந்த சொர்க்கலோகத்துல என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டான், திரும்ப கிளம்பி வரானோ இல்லையோ. இப்ப கிளம்பி வர்ற சமயத்துல அவனுக்கு மீதி புண்ணிய பாபங்கள் இருந்ததா இல்லையா அப்படின்னு விசாரம். இங்க திரும்பி வர்றது எப்படி வரான், தான் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை அனுபவிச்சுட்டு மீதி கர்மாக்கள்லாம் இருக்கு, அதுக்கு அனுகுணமாக இங்க இவனுக்கு இப்ப இங்கேந்து போறான், போச்சு ஏதோ புண்ணியம் பண்றான், புண்ணியமான யாகாதிகள் பண்ணதுனால அவன் சொர்க்கத்தை அனுபவிக்கிறான். வரும்பொழுது கர்மாவோட வரானா இல்லையா அப்படின்னு இப்ப கேள்வி கிடையாது, கர்மாவோட வரல, கர்மான்றதே கிடையாது. அங்க ரெண்டு வாக்கியம் இருக்கு, ரெண்டு வாக்கியங்களை உதாரிக்கிறார் எம்பெருமானார். அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. யாவத் சம்பாதம் அழித்வாக்க சம்பாத அப்படின்னு ஒரு பதம் இருக்காங்க. அந்த சம்பாத சப்தத்துக்கு கர்மா அப்படின்னு அர்த்தம் பண்றார் பாஷ்யக்காரர். எல்லாமே எல்லா வேதாந்திகளும் அப்படிதான் அர்த்தம் பண்ற. அதாவது நம்ம இங்கே போற மூலியம் அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு எது ஹேது, எது ஹேதுவோ நம்மள சொர்க்கத்துல போய் சேர்க்கறது, சொர்க்கலோகத்துல போய் சேர்க்கறது, அது சம்பாதம் அப்படின்னு பேர். அந்த சொர்க்கத்துல சேர்க்கறதுக்கு எது ஹேதுவோ அது ஹேதுவா இருக்கோ சம்பதந்தி. அங்க அர்த்தம் பண்ற சம்பதந்தி அனையன சொர்க்கம் லோகம் அப்படின்னு அர்த்தம் பண்ற. அதாவது இந்த கர்மாவனால சொர்க்கத்தை அடைகிறார்கள், எதனால சொர்க்கத்தை அடைகிறார்களோ அதுக்கு கர்மான் சம்பாதம்னு பேரு. கர்மான்னு அர்த்தம் புண்ணியபாப ரூப கர்மா, அந்த புண்ணிய கர்மா பண்ணினான்னாக்க அவனுக்கு அது சம்பாதம் பேரு. அதை போய் அதனால அவன் சொர்க்கத்தை அடைஞ்சான், அங்க போய் என்ன பண்ண அனுபவிச்சான், யாவ சம்பாதம் உஷித்வா, எவ்வளவு நாள் அங்க இருக்கணுமோ அவ்வளவு நாள் இருந்துட்டு அந்த பலனை ஆனந்தமா அனுபவிச்சான், ஆனந்தமா அனுபவிச்சான், அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரான் அப்படின்னு தான் இங்க வாக்கியம் இருக்கு. யாவ சம்பாதம் உஷித்வா அப்படின்னு இருக்கு. உஷித்வா உஷித்வா இருந்துட்டு வசிச்சுட்டு அங்க நிவசனம் அங்க வாழ்ந்துட்டு அப்படின்னு அர்த்தம். சொர்க்கலோகத்துல தான் எவ்வளவு நாள் புண்ணியம் பண்ணினானோ அந்த புண்ணியத்துக்கு எவ்வளவு நாள் அங்க கிடைக்குமோ அவ்வளவு நாள் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆச ஏதமேவ அத்வானம் புனர்நிவர்த்தந்தே அப்படின்ட்டு இருக்கு. ஏதமேவ இந்த மார்க்கத்தையே இந்த வழியிலேயே புனர் நிமர்த்தம் திரும்பி வரா அப்படின்னு இருக்கு. இத யாவத் சம்பாதம் உஷித்வா, எவ்வளவு கர்மா பண்ணானோ அவ்வளவு கர்மாவனால அனுபவிச்சுட்டு அப்படின்னு இருக்கு அது. அப்ப எல்லா கர்மமும் முடிஞ்சுட்டுன்னு தான் அர்த்தம். எல்லா கர்மமும் முடிஞ்சுடுத்து, முடிஞ்சிட்டு இவன் திரும்பி வரான். அதனால கர்மா தான் இங்க சொல்லப்படுறது. அதனால இவன் வந்து திருப்பி பிரகதாரணிக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் சொல்றது, பிராப்தியாந்தம் கர்ம நஸ்தஸ்ய யத்கிஞ்சேஹ கரோத்யயம் தஸ்மால் லோகாத் புனரேதி அஸ்மை லோகாய கர்மனே அப்படின்னு சொல்றது. கர்மனஹ அந்தம் பிராப்ய சசிய கர்மனஹ, அந்த கர்மாவனுடைய அந்தம் முடிவை அடைஞ்சுட்டு அதை அடைஞ்சுட்டான். என்னது எத்கிஞ்சேஹ கரோதி, இங்க என்னென்ன கர்மாவை அவன் பண்ணினானோ, என்னென்ன எத்கிஞ்சேஹ எந்தெந்த கர்மாவை இங்க அவன் அனுஷ்டிச்சானோ அதனுடைய முடிவை அங்க முடிஞ்சுடுத்து சொர்க்கலோகத்துல முடிஞ்சுடவே திருப்பி தஸ்மாலோகாத்து புனரேதி அந்த சொர்க்கலோகத்தில இருந்து திரும்பவும் அடைகிறான். எங்க அஸ்மை லோகாய, இந்த லோகத்துக்கு வரான். எதுக்கு தெரியுமா இந்த லோகத்துக்கு வரான்? கர்மனே, கர்மாவை அனுஷ்டிக்கணும்னு திருப்பி வரானோ. இதுக்கு பேர் கர்ம பூமி அப்படின்னு பேர். இங்க நம்ம பண்ற புண்ணியமோ பாபமோ அதுக்கு அனுகுணமாக நமக்கு மேல் லோக பிராப்தியோ அல்லது கீழ் லோக பிராப்தியோ கிடைக்கும். அதனால நாம என்ன பண்றோமோ அதுக்கு அனுகுணமா தான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஆகவே இந்த இங்க பண்ற கர்மா அங்க முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிடவே இவன் திரும்பி வரான். திரும்பி வர்றதுனால மீதி ஒண்ணுமே இல்லை. அதனால கர்மான்றதே மீதி கிடையாது, கர்மாவே மீதி இல்லாததுனால இவன் வந்து கர்மா வச்சுட்டு தான் வரான், அதுக்கு அனுகுணமா இவன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்றது தப்பு. ஆகையினால கர்மாவை மீதியே வச்சுக்கல அப்படின்னு பூர்வ பக்ஷியனுடைய அபிப்பிராயம். அத கண்டிக்கிற அந்த யாவத் சப்தம் இருக்கு இங்க, அந்த மாதிரி பிராப்திய அந்தம் கர்மனஹான்றது, கர்மனஹா அந்தம் பிராப்திய அப்படின்னு இருக்கு. அதனால இந்த ரெண்டு சப்தங்களும் பூர்வ பக்ஷிக்கு அனுகூலமா இருக்கு, பூர்வபக்ஷிக்கு இந்த ரெண்டு சப்தங்களும் அனுகூலமா இருக்கு. அதை வச்சுட்டு பூர்வபக்ஷ சொன்னான். இப்ப அதை கண்டனம் பண்ற சூத்திரக்கார கிருதாத்தியே அனுஷயவான் திருஷ்ட ஸ்மிருதி பியாம் யசேதம் அனியமம் கிருதாத்தியே அப்படின்னாக்க பண்ணின கர்மா அழிஞ்ச உடனே, அதாவது கர்மாவை கழிச்சு உடனே அப்படின்னு அர்த்தம். கர்மாவானது முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ திரும்ப வரத்து எப்படி வரான்? அனுஷயமான், அனுஷயம்னாக்க நாம பண்ணின கர்மாக்கள் ஒன்னா ரெண்டா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பிராரப்த கர்மா சஞ்சித கர்மான்னு ரெண்டு கர்மா இருக்கு. இன்னும் சஞ்சித கர்மாவை நாம தொடவே இல்லை அனுபவிக்கிறதுக்கு, நாம பிராரப்த கர்மா மத்திரம்தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ சஞ்சித கர்மான்றது இன்னும் தொடலை. நாமெல்லாம் புண்ணியாத்மாக்கள், நம்மளுடைய ஆச்சாரிய அனுகிரகத்தினால சரணாகிதி எடுத்து அதனால ரெண்டு கர்மாக்களும் போயிடும். ஆகவே நமக்கு மோட்சம் நிச்சயம் அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதனால கிருதாத்யே அனுஷயமான், புக்த சிஷ்டமான பல கர்மாக்கள் நம்ம எதை எதை அனுபவிக்கணுமோ அது இது பிரதிந்து அனுபவிச்சுட்டு மீதி இருக்கிற கர்மாக்களோட தான் திரும்பி வரான் இவன். ஏன் அப்படின்னா திருஷ்டஸ்மிருதி பியாம், நீ இந்த பந்தத்துக்கு போறது அதெல்லாம் கிடையாது. திருஷ்டஸ்மிருதி பியாம், திருஷ்டம் ஸ்மிருதி, ஸ்மிருதி அப்புறம் ஸ்மிருதிங்கிறதும் இருக்கு. இந்த ரெண்டுத்த வச்சுட்டும் பார்த்தேனாக்கா இத வந்து நாம திரும்பி வரச்சே கர்மாக்களோட தான் வரோம். எங்க இருக்கு அத மாதிரி ஸ்ருதி எங்க சொல்றது அப்படின்னா இதே பஞ்சாக்னி வித்தியில வாக்கியம் சொல்றது. இங்க வந்து யார் திரும்பி வராளோ ரமணீய சரணாக, நல்ல புண்ணிய கர்மாக்கள். ரமணி என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் பிடிச்சது. கெட்ட கர்மாக்களை, கெட்ட கர்மாக்களை பண்ண யாருக்கும் பிடிக்காது. அதெல்லாம் குசிதமான கர்மாக்கள். ரமணீய கர்மாக்கள்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச கர்மாக்கள், அது புண்ணிய கர்மாக்கள். யாரு ரமணி நல்ல புண்ணிய கர்மா, நல்ல புண்ணிய செயல்களை உடையவர்களோ அவள்லாம் எது தே ரமணியாம் யோனிம் ஆபத்தியேரன். அவ என்ன பண்றாளா, நல்ல ஜென்மாவை அடைவாளாம். ரமணியாம் யோனி சிறந்த ஜென்மாவை அடைவாள். எப்படி? பிராமண யோனிம் வா, க்ஷத்ரிய யோனிம் வா, வைஷ்ய யோனிம் வா, பிராமண ஜென்மாவையோ அல்லது க்ஷத்ரிய ஜென்மாவையோ அல்லது வைஷ்ய ஜென்மாவையோ அடைவாது. நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்கோ, எவ்வளவு வேணாலும் ஸ்லோகம் சொல்லிக்கோங்கோ, எத்தனை வேணாலும் பகுத்தறிவு பேசிக்கோங்கோ, ஆனா லோகத்துல ஒரு மார்க்கம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பார்க்கச்ச எல்லாருக்குமே பொதுவாவே ஒருத்தரை பார்த்தாக்க கைகூப்பு தோன்றது. ஒருத்தரை பார்த்தா நம்ம விலகி வரோம். காரணம் என்ன? நமக்கே தெரியறது, எல்லாருக்கும் அவளுக்கும் தெரியறது, நமக்கும் தெரியறது. என்ன பேசினாலும் சரி, வாய்க்கு எத்தனை பேசணும், எல்லாரும் ஒரே ஜாதி ஒரே இது அப்படின்றதுன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ன்றதுன்னா, பிறப்பு எல்லாருக்கும் உண்மைதான். எல்லாரும் பிறக்கிறதுன்றது பிறக்கணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு குணகர்ம விபாகசக அப்படிங்கிற சாதுர்வன்யம்மையா திருட்டம் குணகர்ம விபாகசகான்னு பெருமான் சொல்லிருக்கார். அதனால இந்த மாதிரி வர்ணங்கள்லாம் பிறக்கிறதுன்றது நேர அனுபவிக்கும், நமக்கே தெரியறது சில விஷயங்கள்லாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனாக்க ஆறு ஜன்னல் கதவு அந்த கதவு எல்லாத்தையும் சாத்திரத்துக்கு. ஏன் அப்படின்னாக்கா பக்கத்துல இருக்கலாம் ஏதோ நினைக்கிறா. ஏன்னா நமக்கு அது பொத்து வரல. நமக்கு வெறும் தாவரங்களை சாப்பிடுறோம், அவைகள்ல கூட புண்டு வாசனையோ வெங்காய வாசனையோ நமக்கு பிடிக்க மாட்டேன்றது. ஏன் அப்படின்னா நம்ம அப்படியே பழகிட்டோம், நம்ம சுரூபம் அப்படிதான். அதனால எதுக்கு சொல்லுவாங்க, இது ஒரு சிறந்த பிறப்பு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பிராமணனா பிறக்கிறதோ, ஒரு க்ஷத்ரியனா பிறக்கிறதோ, ஒரு வைஷ்யனா பிறக்கிறதோ. அப்படியே என் பொண்ணு கல்யாணம் பண்ணினேன், எங்க ஆபீஸ்ல இருந்து பிராமணன்ல இருந்து பஞ்சமால் பரியந்த வந்திருந்தா. வந்தவன் என்ன பண்ணா, 13-14 வருஷம் முன்னாடி 2010 வந்தவன் என்ன பண்ணா, அவன் எல்லாம் திருப்தியா சாப்பிட்டா, வெத்தலை பாக்க வாங்கிட்டா, என்ன இது பண்ணிட்டா, அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் முடிஞ்சாடி திருப்பி வந்துட்டேன். வந்தானே என்ன பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னார், இதரர் கை கூப்பிட்டு சொன்னார், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க கல்யாணத்துக்கு வந்தது. பிராமணன் பிராமணன் தான் அதை எவ்வளவு அழகா நிரூபிச்சீங்க. ஒன்னும் நம்ம பண்ணல, எல்லாருக்கும் நல்லா உபச்சாரம் பண்ணோம், பெத்தரை பார்க்க கொடுத்தோம், அவன் கிட்ட ஐஷன் போய் குழந்தைகளோட நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்ட, அவ்வளவுதான். ஆனால் அவளுக்கு அப்பொழுது சந்தோஷம், எவ்வளவு அழகா நீங்களாம் நடந்துக்கிறீங்களோ, எங்களுக்கு அத மாதிரி நடந்துக்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போனாவ. காரணம் என்னன்னாக்க, பொதுவாகவே கேட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, பிறப்புன்றது ஒண்ணு இருக்கு. அதனால இது எவ்வளவு பேசினாலும் சரி, இது சாஸ்திரங்கள் சொல்றது உண்மை, அதை நாம நேரம் அனுபவிக்கிறோம் லோகத்துல. அதனால பிராமண யோனிம்பா, க்ஷத்ரிய யோனிம்பா, வைஷ்ய யோனிம்பா, அத ஏ கபூரிதரனாக அபியாசோக, யார் வந்து கெட்ட இதுல திரும்பி வராளோ அவன கபூரிதரணம். கபூரிதரணம் குசிதமானது, ரொம்ப மோசமான பாப செயல்களை உடையவர்கள், பாப செயல்களை உடையவர்கள். அவன்லாம் வந்து அண்ணாக்க அவனுக்கு என்ன பிறப்பு வரும், கபூயாமியோனின் ஆபத்தியரன், ரொம்ப பாப மோசமான பிறப்பை தான் அடைவாயோனிம்வா, சூகரயோனிம்வா, சண்டாடயோனிம்வா, நாயா பிறப்பா அல்லது பன்றியாக பிறப்பா அல்லது சண்டாடயோனியா பிறப்பா. ஒரு வைதிக பிராமணன் இருக்கான், அவன் தன்னுடைய கர்மாவை அனுட்டிக்கலன்னு வச்சுக்கோங்கோ, அவனை வெயிட்டே என்ன வச்சது, ஒரு பிராமணன் அவன் தன்னுடைய கர்மாவை அனுட்டிக்கல, அவனை வெய்யற சமயத்துல உன்னை காட்டு நீ கர்ம செண்டாளனா ஆயிட்ட, ஜாதி ஜெண்டாவும் உன்னை காட்டின உத்தமன் அப்படின்னு சொல்றது. அப்படியானா நம்மளை எவ்வளவு தூக்கி வச்சிருக்கா பாருங்கோ, நாம எல்லாம் உத்தமமான தப்பு, அதனால நம்மளுடைய கர்மாவை நாம அனுஷ்டிக்கணும். நம்மளுடைய கர்மாவை நாம அனுஷ்டிக்கலாக்க நமக்கு என்ன வருமா, மோசமான பிறப்பு தான் நமக்கு வரும். மோசமான பிறப்பு வரும், மோசமான பேர் வரும். இது வந்து கர்ம சண்டாளன் நாம எல்லாம், அவன் ஜாதி சண்டாளன். ஜாதி ஜன் அவனுடைய பின்பு அவன் பண்றான், அவன் அதை பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட சேர்ந்தவ ஒரு ரெட்டி என்னோட பேசிட்டு இருப்ப, அடிக்கடி அடையன் இது கேட்டாலும் நீ சங்கல்பம் திருமண சங்கல்பம் அப்படின்னா அடையன் சொல்லிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு பேச்சு வந்தது, அவர் அப்ப சொன்ன அந்த ரெட்டி என்னோட ரொம்ப வயசானவர், எனக்கு இதுவா இருந்தவர், எனக்கு மேல இருந்தவர். அவர் சொன்ன என்கிட்ட சகசங்கல்ப நாராயணன் அப்படின்றார். சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அவர் சொல்ற உங்களோட சேர்ந்து எனக்கு இது வந்துட்டே, உங்களோட சேர்ந்து எனக்கு வந்துட்டே இது அப்படிங்கிறார் அவர். காரணம் அது மாதிரி பழக்கம், அதனால என்னோட ஒருத்தர் சேர்ந்தாக்கா அவன் பிரிவுபடணும், அத மாதிரி நான் நடந்துக்கணும் இல்லையா. என்ன பண்ண நான் அவருக்கு சோமா நடந்துட்டேன்னாக்க அப்ப எனக்கு என்ன மரியாதை இருக்கும். அதனால ஜாதி சண்டாளனா நம்ம இருக்க வேண்டாம், கர்ம சண்டாளனாவும் இருக்க வேண்டாம், உத்தமமான பிராமண ஜென்மாவா நாம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய சுரூபம். அது சுவாமி ஸ்ரீமத்ரகசத்ரேதாரத்துல உபோத்காத அதிகாரத்துல உதாரிக்கிறார், நம்ம யாரோட சேர்ந்து இருக்குமோ அதுக்கு அனுகுணமாதான். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவான்னு சொல்லுவா பாருங்க, உன்னுடைய நண்பனை நண்பன் யாருன்னு சொல்லு, உன் குணத்தை நான் சொல்றேன் அப்படின்னு. பெரிய விஷயம் இல்ல, தேசிய உதாரிக்கிற மாதாப்பியக்கா பிதாப்பியக்கா நம்ம சசித பக்ஷினா அகம் முனிதராணீத சஜானீதோ கவாசனை அகம் முனினாம் மதனம் சுருணாமி கவாசனானாம் சவச சுருணாதி பிரத்யக்ஷமேதத் பவதாபதிருஷ்டம் சம்பர்கஜா தோஷகுணா பவந்தி. ரெண்டு பறவைகள், ஒரு பறவைய ஒரு ரிஷி எடுத்துன்னு போற, இன்னொரு பறவைய நல்லது வருதோ கெட்டது வருதோ சேர்க்கையினாலதான். நாம யாரோட சேரணுமோ அதுக்கு அனுகுணமா நம்ம மனசும் மாறிடும். நாம எல்லாரும் பெரிய ஆச்சாரியால் ஆசிரியிருப்போம், அந்த ஆச்சாரியால் நம்மளை வந்து புகணும்னா வளர்த்து விட்டுருக்கா, அதனால அவளை நினைக்கிறதுனாலயே நம்ம ஜென்மா புண்ணிய ஜென்மாவா மாறிடுறது. ஆகையினால நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, கீழான குணமும் கிடையாது. அதனால நாம சொந்தைதான் இருக்கோம், எப்பொழுதும் எப்பொழுதும் நாம வந்து இருக்கோம். ஆகையினால ஸ்வயோனிம்வா சூகர யோனிம்வா சண்டாள யோனிம்வா அப்படிங்கிறது, இது வந்து பிரத்யக்ஷமா நாம அனுபவிக்கிறோம். ஆகையினால நாம இங்க அங்கே இருந்து இறங்கி வரோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா நாம பண்ற கர்மா தான். நாம பண்ற கர்மா அதுக்கு அனுகுணமாத்தான் நம்ம இங்க பிறக்கிறோம். இதுதான் திருஷ்ட சப்தத்துக்கு அர்த்தம் இப்ப சொல்றேன், சொல்லியை காமிச்சார். ஸ்மிருதி கூட இருக்கு. ஸ்மிருதி அப்படின்னாக்கா கௌதம தர்மசூத்திரம் அது மாதிரி ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம் ரெண்டுத்த உதாரிக்கிறா பிரிவா. கீதா பாஷை தாத்பரிய சந்திரிகையில இதையே உதாரிக்கிற சுவாமி தேசிங்கனும் சொல்லச்ச, வர்ணா ஆசிரமாச்ச ஸ்வகர்ம நிஷ்டா. அவெல்லாம் வந்து தன்னுடைய கர்மானுஷ்ட நிறைய கர்மாவை பண்ணா இந்த வர்ணங்கள் ஆசிரமங்கள் தன்னுடைய கர்ம எல்லாம் நிஷ்டையோட இருந்தா அதன் பிறகு அங்க போனா போய் அனுபவிச்சு முடிச்சுட்டா. பிரேத்திய கர்ம பலம் அனுபூய கர்ம பலத்தை நல்லா அனுபவிச்சுட்டா. அதன் பிறகு ததா சேஷேன சொல்ற சேஷேன மீதி இருக்கு, கர்மாவுடைய மீதி இருக்குது. அந்த மீதியினால விசிஷ்ட தேச நம்ம பிறக்கிறது எப்படி தெரியுமா பிறக்கிறோம், உயர்ந்த தேசத்துல பிறக்கணும், உசந்த தேசம். ஆமா, அப்ப அடைய பத்தி காணி பார்க்கத்தாலே அந்த காலத்துல சொல்வேன், உன்னுடைய பாக்கியம் பாரு, ஸ்ரீரங்கத்துல வாசிச்ச, திருப்பதியில உத்தியோகம் கிடைச்சது, காஞ்சிபுரத்துல கல்யாணம் பண்ணிட்டு, மூணு ஊரும் உனக்கு சேர்த்து கோயில், திருமலை திருமால கோயில் அப்படின்னு. எங்க மித்திர வர்க்கத்துக்கே எல்லாருக்குமே அப்படிதான் ஆயிருக்கு. வாசுதேவாச்சார், ரணிகராச்சார், தேவனராச்சார் எல்லாருமே ஸ்ரீரங்கத்துல வாசிச்சோம், இங்கேயும் வாசிச்சோம், இங்க கூட உத்தியோகம் இருக்குது. அது மாதிரி கல்யாணம் காஞ்சிபுரத்துல மூணு ஊரும் இவருக்கு கிடைச்சு கொடுத்து, சிறப்பும் தொண்ட மண்டலம். அதனால எல்லாரும் பெரிய ஊர்ல பிறக்கும், நாம எல்லாரும் அப்படிதான், எல்லாரும் நல்ல பெரிய அபிஜாதமான ஊர்ல பிறந்திருப்போம், அபிஜாதமான வம்சத்துல பிறந்திருப்போம். அதனால விசிஷ்ட தேச ஜாதி குல ரூபம், எப்பேற்பட்ட ரூபம், நமக்கு சிவயிஷ்ணுன்ற ரூபத்தை காட்டு வேற என்ன ரூபம் வேணும்? வெறும் மூஞ்சி அடக்கு அடக்குன்னு அதுவா ரூபம்? அது ரூபம் இல்ல, நல்ல குணத்தோட கூடின நல்ல சிவயிஷ்ணுவனை நம்ம இருக்கும் பாருங்க, அந்த ரூபம் வந்துடுது. அது அது மாதிரி ஆயுஸ் இருக்கிற எவ்வளவு நாள் நாம இருக்கோன்றது முக்கியம் இல்ல, இருக்கிற பெரியத்தம் நாம எப்படி இருந்தோம் அப்படின்றதான் முக்கியம். 100 வயசு இருந்துட்டு கெட்டவர்களோட இருக்கிறத காட்டணும், நாம இருக்கிற பரியத்தம் 4 பேருக்கு உபகாரம் ஆடு, நல்ல விஷயத்த நாமளும் கேட்டுண்டு, நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்லிண்டு, அது இருக்கிறது தானே ஆயுஹோ. அத சொல்றது சிறுத்த சுகம் வாசிக்கிறது, விருத்தம், விருத்தம்னாக்க நம்மளுடைய செயலை சொல்றது, அது எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது, அது படிப்போ அல்லது நாம அனுபவிக்கிற பணமோ அதுவோ. அது மாதிரி சுகம் நாம அனுபவிக்கிற பாருங்க சுகம், அது எப்படிப்பட்டது? ஏதப துக்கம், சுகமோ துக்கமோ, துக்கத்திலையும் நம்ம சுகத்தை பார்க்கணும், அப்படிதான் நாம இருக்கணும். விட்டுட்டு அந்த துக்கம் வந்ததுக்கும் நம்ம காரணம் என்ன? கர்மாதான், நம்ம மீதி கர்மா இருக்கு, அதனாலதான் நமக்கு துக்கம் வந்தது, நம்ம கர்மாதான் நமக்கு சுகத்தை கொடுக்கறது. இப்படி ஜென்ம பிரதிபத்தியந்தே, நல்ல தேசம், நல்ல ஜாதி, நல்ல குலம், நல்ல ரூபம், நல்ல ஆயுசு, நல்ல படிப்பு, நல்ல பணம், நல்ல ஒழுக்கம், நல்ல சுகம், துக்கத்தையும் நமக்கு திட்டமா கொடுத்து, துக்கம் கூட எதுக்கு கொடுக்கற? உடம்பு வருது, வியாதி வருது, எதுக்கு அது? ஸ்ரீமத் ரகசிரகாரத்துல விவாதிக்கிறார், பராசரப்பட்டர்கிட்ட ஒருத்தர் கேட்டேனா, தேவரீருக்கு ஏதாவது உபாதி உண்டோ அப்படின்னு கேட்டாலும், பராசரப்பட்டர்கிட்ட வியாதி உண்டான்னு, பராசரப்பட்டர் சாதித்தேனா நமக்கு உபாத்தியாயர் உண்டும் காணும் அப்படின்னு நேரம், உடம்பு வந்தாதான் கட்டம் வந்தாதான் பெருமாள் நினைப்போம், அதனால எனக்கு உபாத்தியாயர் உண்டு, உடம்பு வரவேதான் பெருமாள் நினைக்க வைக்கிறது எனக்கு, அதனால எனக்கு உபாத்தியாயர் உண்டு அப்படின்னுட்டு பராசரப்பட்டு சாதித்தாராம். ஆகையினால இந்த நமக்கு புண்ணியம் நிறைய பண்ணிருந்தோம்னா இத மாதிரி வசந்த இதெல்லாம் கிடைக்கிறது. விஷ்வஞ்ச விபரீதா நஷ்யந்தி, அதே இதுக்கு எதிரானவா, நிறைய பாவம் பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்கோ, அவ விபரீதா நஷ்யந்தி, அவ கெட்ட குலத்துல கெட்ட ஊர்ல பிறந்து, கெட்ட குலத்துல பிறந்து சரியான நடத்தை இல்லாம எல்லாமே விபரீதமா போயிடும் அவளுக்கு. அதனால அப்படிப்பட்ட ஜென்மாவை நமக்கு வேண்டாம். அதனால இப்ப என்ன ஆச்சு, கௌதமர் சொல்ற இந்த வாக்கியத்தை, இங்க நிறைய நம்ம கர்மாவை அனுஷ்டிக்கிறோம், அந்த அனுஷ்டிச்சு அங்க போறோம், அங்க அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கும், அனுபவிச்சுட்டோ அதன் பிறகு திரும்பி வரச்ச எப்படி வரும் அப்படின்னாக்க, நாம என்னென்ன புண்ணிய பாபங்களை பண்றோமோ அதுக்கு அனுகூலமா தான் நம்ம திரும்பி வரோம். அப்படி திரும்பி வரச்ச நமக்கு என்ன ஆகுதுனாக்க, இந்த மாதிரி புண்ணியம் பண்ணியிருந்தாக்க நல்ல ஜென்மாக்கள்ல கிடைக்கிறது, பாபம் பண்ணியிருந்தோம்னாக்க கெட்ட ஜென்மாக்கள்ல கிடைக்கிறது. இத கௌதமர் சொல்றாரு. அதே மாதிரி ஆதஸ்தம்பரம் சொல்றார், சதப்பரிவர்த்தோ கர்மபல பேழேன ஜாதிம் ரூபம் வர்ணம் பலம் மேதாம் பிரஜாம் திரவியாணி தர்மானுட்டானம் பிரதிபத்தியதே தது சக்கரபத் உபயோ லோகயோ சுகையேவ வர்த்ததே அப்படின்னுட்டு, ஒருத்தங்கணக்க நல்ல புண்ணியத்தை பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்றான், நல்ல ஜாதி நல்ல ரூப் நல்ல வர்ணம் நல்ல பலம் நல்ல மேதை எப்படி எல்லாத்தையும் அடைஞ்சு விடுவான், அவன் எல்லாத்தையும் அடைஞ்சு விடுறான். இந்த மாதிரி ஞானத்தை எல்லாம் அடைஞ்சி ஒரு சக்கரம் மாதிரியே இருக்கான். அவன் இங்கேயும் சுகமா இருக்கான், அங்கேயும் சுகமா இருக்கான். புண்ணியம் பண்ணிட்டு இருந்தாக்கா, பாவம் பண்ணிட்டு இருந்தாக்கா, ரெண்டு விபரீதமா மாறிடும். இத வந்து இவர் சொல்றார் அவசம்பர். ஆக ஸ்ருதியோ அல்லது ஸ்மிருதியோ, ஸ்மிருதி அப்படின்னாக்க என்னவோ பராசர ஸ்மிருதி மனஸ்மிருதி எல்லாம் அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். ஸ்மிருதினாக்க மனுஷியாலால எழுதப்பட்டது, அது ரிஷியாகட்டும் தேவதைகளாகட்டும் யாரா இருந்தாலும் சரி, எழுதப்பட்டது யாராலையாவது எழுதப்பட்டாக்க அது ஸ்மிருதி. ஸ்ருதினாக்க காதாலேயே கேட்டு வந்தது வேறும். அது ரெண்டுமே இந்த மாதிரி சொல்றது. சரி, நாங்க சொன்னமே யாவசம்பாத மகித்வா அப்படின்னு இருக்கு, அந்த மாதிரி பிராப்திய அந்தம் கர்மணஸ்தஸ்ய எக்கிரிச்சேக கரவத்திய என்ன சொன்னமே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன் வாஸ்தவம், அது கூட நாங்க என்ன தெரியுமா அர்த்தம் சொல்றோம், அந்த பலன் சொர்க்கத்துக்கு வேண்டிய புண்ணிய கர்மா அது முடிஞ்சு விட்டுன்னு அர்த்தம். சொர்க்க என்ன மீமாம்சகன் சொல்றான், மீமாம்சகன் என்ன பண்றான், ஒருத்தன் வந்து யாகம் பண்ணா ஜோதிஷ்கோ யாகம் பண்ணா அதனால மட்டும் சொர்க்கம் கிடைக்கும். அவன் என்ன பண்றானா, ஒரு இந்த மாசம் ஒரு யாகம் பண்ணான் ஜோதிஷ்கோ யாகம், அதனால அவனுக்கு 10 வருஷம் அவனுக்கு கிடைக்கிறதுன்னு சுகம், அவனுக்கு இன்னொரு 10 வருஷம் அங்க இருக்கணும்னு ஆசை வந்துடான், இன்னொரு வாட்டி ஜோதிஷ்கோ யாகம் பண்றான். எவ்வளவு அதிக பலன் வேணுமோ அவ்வளவு வாட்டி அவன் பண்ணணும் ஜோதிஷ்கோ யாகத்தை. அப்படி பண்ணனா அவனுக்கு சொர்க்க லோகத்துல ரொம்ப நாள் இருக்க முடியும். அதனாலே என்னாச்சு, நான் எவ்வளவு சொர்க்கத்துக்கோசரம் புண்ணியத்தை பண்றனோ அந்த புண்ணியம் தான், எவ்வளவு நாள் புண்ணியம் இருக்குமோ அவ்வளவு நாள் தான் எனக்கு பலன் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஸ்நாத்துக்கு வந்துட வேண்டியதுதான். அதனால யாவசம்பாத முடித்தா எவ்வளவு கர்மா இருக்கோ அவ்வளவு கர்மா அனுபவிச்சிட்டோம்னாக்க சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு சாதனமா இருக்கு பாருங்க கர்மா, அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு அதன் பிறகு மீதி கர்மாவனால இங்க வரான், இங்க வரான் இந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு வரான், கர்மாவை பண்றதுக்கு வரல, கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு வரான்னு அர்த்தம். அஸ்மை லோகாய கர்மனே புனவேதி அப்படின்னு தஸ்மான் லோகாய புனவேதி அஸ்மை லோகாய கர்மனேன்னு இங்க இருக்குது. கர்மனே கர்மாவை பண்றதுக்கு உண்டு இல்ல, கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு வரான், கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் அவன் வரான். ஏன்னா அவன் பண்ணின புண்ணிய லோகத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், அதனால அவன் வரான் அவன், அதனால அதுதான் சொல்றது அது. ஆக நம்ம வந்து எவ்வளவோ பாவங்களை பண்றோம், எவ்வளவோ புண்ணியம் பண்றோம், அதுல அனுபவிக்கப்படாத கர்மாக்கள் இருக்கு, அந்த மாதிரி பிராயசித்தம் பண்ணப்படாத கர்மாக்கள் இருக்குது. நம்ம சித்தாந்தத்துல உபாசனமோ அல்லது சரணாகத்தியோ எல்லாம் பிராயசித்தானத்துலதான் இருக்கு. இந்த பிராயசித்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால நாம எதை பண்ணினாலும் இத மாதிரி ஒரு உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டோம்னாக்க அப்ப அந்த கர்மாக்கள்லாம் அழிஞ்சிடும், அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுனாக்க நமக்கு சாட்சாத் மோட்சம் கிடைச்சிடும். அத பண்ணல வெறும் சொர்க்கத்துக்கோசரம் தான் கர்மாவை பண்ணோம்னாக்க சொர்க்கலோகத்தை அனுபவிச்சுட்டு அங்கேயிருந்து இங்க வந்துருவோம். ஏ கீதா பாஷத்துல 6வது அத்தியாயத்துல வரும் அர்ஜுனன் கேக்குறான், இப்ப வந்து யோகத்தை ஆரம்பிச்சான், கர்மயோகமோ ஏதோ ஒரு யோகத்தை ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிச்சுட்டு பாதியிலேயே விட்டுட்டான், இல்ல ஆரம்பிக்க போறேன்னு நினைச்சா விட்டுட்டான், அவனுடைய கதி என்ன, அவனுடைய கதி என்ன அப்படின்ட்டு கேக்குறான் அர்ஜுனன். அதுக்கு பகவான் சமாதானம் சாதிக்கிட்டு அவனுக்கு ரொம்ப வசந்த கதி, அவனுடைய உத்தேசம் என்ன, நான் இந்த கர்மாவை பண்ண போறேன், கர்மயோகத்தை பண்ண போறேன், பலத்தை எதிர்பார்க்காம கர்மயோகத்தை பண்ண போறேன், ஞான யோகத்தை பண்ண போறேன் ஆரம்பிச்சிட்டு விட்டுட்டான். ஆனாலும் கூட அவனுக்கு எப்பேற்பட்ட கதி வரும்னாக்க, இந்த ஜோதிஷ்டோம யாகங்கள் எல்லாம் பண்ணி சொர்க்கத்தை அனுபவிக்க போறா போறோம், அந்த மாதிரி லோகம் அவனுக்கு கிடைக்கிறதும் கிடைச்சது என்ன கூட எப்படின்னாக்க, ஜோதிஷ்டோம யாகம் பண்ணாக்க கொஞ்ச நாள் அங்க சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு அது முன்னு திரும்பி வந்துடணும். ஆனால் இந்த கர்மயோகத்தை பண்ண ஆரம்பிச்சான் பாருங்க, ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டானே அவன் அங்க போனான்னாக்க யாரும் திருப்பி அனுப்ப மாட்டாலும், அவனையே அனுபவிச்சுட்டு இருப்பான், அவனுக்கே ஒரு சலிப்பு வந்துடும், எவ்வளவு ஏவ பண்றது குருக்குல ஒருத்தர் திருப்பி யோகத்தை பண்ணணும் அப்படின்னு நல்ல எண்ணத்துல வந்து பெரிய வம்சத்துல யோக யோக நிஷ்டாளான வம்சத்துல அவதரிப்பான அவன். இத வந்து ஆறாவது அத்தியாயத்துல சாதிக்கிறார் பிரமன். ரெண்டாவது அத்தியாயத்திலேயே நேகாதிக்கிரமன் ஆசுவஸ்தி பிரத்யவாயுண வித்தியதே அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்க ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டதுனால நாசம் இல்ல, கெடுதல் இல்ல, பாபமும் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார் பெருமான். ஆகையினால சாதாரணமான ஒரு கர்மடன் ஒரு சொர்க்கத்துக்கோசனம் பண்ணா கொஞ்ச நாள் வந்துட்டு திருப்பி இந்த பாபத்தையோ புண்ணியத்தையோ அனுபவிக்கிறதுக்கு இந்த லோகத்தை வந்துதான் ஆகணும். அதே இந்த யோகத்தை பண்ணினான்னு வச்சுக்கோங்கோ, அப்ப ஆரம்பிச்சுட்டா கூட போறோம், பாதையில விட்டுட்டா கூட அவனுக்கு சொதக அந்த சொர்க்க கொண்டதை வந்துடும், அது சந்தோஷமா அனுபவிக்க அப்படிதான். ஆகையினால இங்க வந்து இவன் அனுபவிக்கப்படாத கர்மாக்கள் அத அவன் அனுபவிக்கணும், அதையும் பிராயசித்தம் பண்ணப்படல. அந்த மாதிரி புண்ணியபாப கர்மாக்களுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசம் இங்க வந்துதான் ஆகணும். அதனால இவன் வந்து அனுஷயமானத்தான் வராயவன், அதனால எல்லாமே நாசமா எடுத்து அப்படின்றது தப்பு அது அப்படின்னு சொல்றாரு. இங்க அதுல கூட எப்படி போறானிவன் எப்படி வரானிவன் அப்படின்னாக்க, போற வழி ஒரு வழி, வரத்த கொஞ்சம் மாறுதல் இருக்குது, கொஞ்சம் மாறுதல் இருக்கு. அது சொல்ற எதேதம் அணையவம் சரி சூத்திரத்துல சொல்றாரு. அத ஸ்ரீசூர்த்தி சேவிச்சோம்னாக்க அது நமக்கு அர்த்தமாகும். இப்போ அதை எடுத்துக்கலாம், ூமாதிவீவனுஷயோ நிவர்த்தேதிசய தூமாதினா கதசன் தூம தூம மார்க்கத்தினால போறோம் சத்திரியானம், அதனால போறாம கதக நிவர்த்தமான திரும்பி வரும் வரச்ச நிவர்த்தமான ஜீவக திரும்பி வர ஜீவனானவன் சாம்சயோ நிவர்த்ததை உத நேதி சம்சய அனுசய, அதாவது நீ அனுபவிக்க வேண்டிய கர்மா அனுபவிக்கப்படாத கர்மாக்கள் அவைகளோடு சேர்ந்து வரானா இல்லையா அப்படின்னு சந்தேகம். நேதி பூர்வ பக்ஷ கிடையாது, அனுசயமே இல்ல, நீதி கர்மாவே கிடையாது, எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் வரலாம். என்ன அனுசயோகி புக்க சிஸ்டம் கர்ம, அனுசயம் என்ன அர்த்தம், அனுபவிக்கப்பட்டு மீதி இருக்கிற கர்மா அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்க ஸ்ருதி என்ன இருக்கு, யாவத் சம்பாத முஷித்வ அப்படின்னு தான் இருக்கு, எவ்வளவு அனுபவிக்கணுமோ அத்தனையும் அனுபவிச்சுட்டான், எவ்வளவு கர்மா இருக்கோ அது அத்தனையும் அனுபவிச்சுட்டான் அப்படின்னு தானே இருக்கிறது. யாவ சம்பாத முடித்துவா, எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சாங்க வசிச்சுட்டும் இருக்கு. அது மாதிரி பிராப்தியானந்தம் கர்மணஸ்திய அப்படின்னு எத்தஞ்சேக கரோத்தையும் இருக்கு. அதனால என்னென்ன கர்மா இங்க பண்ணானோ அதனுடைய முடிவை அடைந்தான், அதன் பிறகுதான் இங்க திரும்பி வரான், திரும்பி கர்மாவை பண்றதுக்கு வரான் அப்படின்னு அவர் சொல்ற. ஒரு பட்சிகள் இத்தியாதி ஸ்ருதிபியஹ கிருஷ்ணஸ்ய கர்மணஹ அனுபூததா பிரதீதே, அனைத்து கர்மாக்களும் அனுபூததா அனுபவிக்கப்பட்டதாக எடுத்து அப்படின்னு இதனால தெரிகிறதே. ஆகையினால அனுஷயமான் நிவர்த்ததே, அனுபவிக்க வேண்டிய கர்மாவோட இவன் வரான் அப்படின்றது கிடையாது, அது கிடையாது, அனுபவிச்சாச்சு எல்லாமே, அதனால எந்த கர்மாவும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அனுசயவான் நிவர்த்ததே, அதனால அனுசயவானா நிவர்த்ததே, நிவர்த்தி இல்ல ஒண்ணுமே இல்ல, எந்த கர்மாவும் இல்லாம அப்படியே விமரான் அப்படி ஒரு பட்சம். சித்தாந்தம் சாத்தாந்தோ தது ஏய ரமணீய சரணாக அபியாசோ. யத்தேனமணியாம் யோனிம் ஆபத்தியேன பிராமண யோனிம் க்ஷத்ரிய யோனிம் வைஷ்ய யோனிம் ஸ்வா அப்படின்னு அது. இந்த மாதிரி புண்ணிய கர்மாவை பண்ணியிருந்தாக்க புண்ணியமான பிறப்பை அடைவார்கள் அப்படின்னு அர்த்தம். அதையே கபூய தரணா அபியாசோக எத்தே கபி கபூயாம் யோனிம் ஆபத்தியேன கபூயம்னாக சுஸ்திதம் நீசமான அர்த்தம். அந்த யோனி அடைவா விஸ்வயோனிம் சூகரயோனிம் வா சண்டாரயோனிம் வா அப்படின்னு இருக்கு. அதனால நாயோ பன்றியோ அல்லது சண்டாரனாகவோ சிறப்பா இது ரமணீய தரணாக பிராமணாதியோனிம் கபூய தரணாக புஷித கர்மனா ஸ்வசூகராதியோனிம் பிரதிபத்தியந்தே இது சுதே. அந்த மாதிரி அவ பிறக்கிறா. அப்படி பிறக்கிறதுனால இங்க வந்து கர்மா கர்மா இருக்கிற பிறக்கிறாள்வா. இல்லாதப்பா கர்மாவே இல்லைன்னாக்கா இந்த மாதிரி எப்படி பிறக்க முடியும்? சுருதியா அது மாதிரி சொல்றதே. அப்படி சுருதி சொல்றதுனால இப்படி அனுசயவான் தான் திரும்பி வரான். இவன் பண்ற கர்மா மீதி இருக்கு, அந்த மீதி கர்மாக்களோட தான் இவன் திரும்பி வரான் அப்படின்றது இங்க சித்தமாகிறது அப்படின்னு சாதிக்கிறார். இது சுதை. அப்புறம் ஆப்யாந்தங்கர்மனா இத்தியாதி சுருதி பல பிரதான பிரவர்த்த கர்ம விஷயத்து சானுசயோனி வர்த்தது. பல பிரதான விஷயம் நாங்க வந்து யவசம்பாதம் அளித்துவாடுறத நாங்கள ஒத்துக்கிறோம். அனைத்து கர்மாக்கன்றது கிடையாது. ஏன் அது அப்படின்னாக்கா சொர்க்கம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? புண்ணிய கர்மா யாரு அனுப்பிச்சானோ அவனுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். பாபகர்மா அனுப்பிச்சவனுக்கு வேற லோகம் தான் கிடைக்கும். இப்போ சொர்க்க லோகத்துக்கு போயிட்டு பாபத்தை பாபகர்ம பலனை அங்க அனுபவிச்சான்னு சொல்ல முடியாது. நரகாதி பிராப்தி அங்க கிடையாது, சொர்க்கத்துல இல்லையே. பாபத்தை பண்ணியிருந்தா நரகலோக பிராப்தி, புண்ணியத்தை பண்ணியிருந்தாக்க சொர்க்கலோக பிராப்தி. அதனால அங்க போனாங்க சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன கர்மாவை அனுப்பிச்சானோ அதனுடைய முடிவு. அது பண்ணி முடிச்சுட்டான், அந்த பலனை அனுபவிச்சுட்டான், அதன் பிறகு திரும்பி வரான்னு அர்த்தம். அதனால இத்தியாதி சுருதி பல பிரதான பிரவர்த்த சொர்க்க ரூபமான ஒரு பலன் அதை கொடுக்கறதுக்கு பிரவர்த்திச்ச கர்மம் அந்த கர்ம விஷயம் அப்படின்னு நிர்ணயம் பண்றோம். அதனால சாண செய்யவும் நிவர்த்ததே. இல்லன்னா இந்த சுத்தி கெட்டு போயிடும். ரமணீய திறனாக கபூரிய திறனாக அந்த சுத்தியானது துர்பலமா போயிடும், அது பாஜனமா போயிடும், அது கூடாது. நிவர்த்ததே சூத்ரார் சூத்ரார்த்தம் சூத்ரார்த்தம் சாதிக்கிற கிருதாத்தியே கிருதஸ்ய பூர்வ கர்மனா அத்தியே. நான் சொர்க்கம் சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு ஒரு கர்மாவை பண்ணேன், அந்த கர்மாவனுடைய அத்தியே நாசமடையே, அதாவது பலத்தை அனுபவிச்சிடும், அந்த கர்மாவானது முடிஞ்சு போச்சு. அப்படியே அனுசய அனுசயிட்ட கர்மா. அதனால அனுசயமான அர்த்தம் தத்வான். அந்த மீதி பலன் என்ன இருக்கு கர்மா இருக்குதோ அந்த கர்மாவோட கூட தத்வான் நிவர்த்ததை அந்த கர்மாவே உடையவன் திரும்ப வருகிறான். ஏன் அப்படின்னு திருஷ்டஸ்மிருதிபியாம், திருஷ்டஸ்மிருதிபியான ஸ்மிருதி ஸ்மிருதிபியாம், திருஷ்டம்னா நேர சாட்சாத்தா இருக்கிறது வேதம் ஸ்மிருதி, அது வந்து சாட்சாத்கரிச்சு எழுதுறது இது. அதனால ஸ்மிருதி இந்த ரெண்டு நாள ஸ்மிருதிபியாம் அவகம்யதே. எங்க இருக்கு தது ஏய ரமணீய சரணாக இத்தியாதி ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதியானது இத மாதிரி காமிக்கிறது நல்ல புண்ணிய கர்மாக்களை பண்ணியிருந்தாக்கா புண்ணிய பிறப்பு, பாப கர்மாக்களை பண்ணியிருந்தா பாப பிறப்பு அப்படின்னு சொல்றது. அதனால இந்த இந்த சுத்தி நமக்கு பிரமாணம். அப்புறம் தத பரிவர்த்தவ் இது இருந்து ஆபத்த சூத்திரம் தத பரிவர்த்தவ் திரும்ப வரச்சு பலத்தை அனுபவிச்சுட்டான் சொர்க்கத்துல, அங்கே திரும்பி வர சமயத்துல கர்ம பல சேசேன ஜாதியம் ரூபம் அப்படின்னு இப்ப பார்த்தோம்னா இல்லையோ கௌதம கர்மசூத்திர வாக்கியம் நாபஸ்தம்ப சூத்திரத்தினுடைய வாக்கியம் அது. இந்த மாதிரி ஜாதி ரூபம் குலம் வர்ணம் படிப்பு சுகம் இவைகள்லாம் இத்தியாதியா ஸ்மிருதி இது சொல்லிடுத்து. அப்புறம் யதேதம் அணையம் யதேதம் இங்கேருந்து போகச்ச தூமம் தூமம் முதல்ல வரிசையா ஆரம்பிச்சது முதல்ல தூமம் அதுக்கப்புறம் ராத்திரி புகை ராத்திரின்றதுனால இரவு அப்புறம் வந்து கிருஷ்ணபக்ஷம் அதுக்கப்புறம் தட்சிணாயனம் ஆறு மாசம் ஆகாசம் சந்திரன் அந்த மாதிரி வரிசையா அது சொல்றாங்க இதுல வந்து போகச்சே இதெல்லாம் இருக்கு வரச்சே மாத்திரம் கொஞ்சம் மாறுதல் அடையிறது போகச்சே தூமம் புகை ராத்திரி கிருஷ்ணபக்ஷம் தட்சிணாயனம் பித்ருலோகம் ஆகாசம் சந்திரன் இந்த மாதிரி போறது திரும்ப வரச்சே சந்திரன் கிட்ட இருந்து ஆகாசத்தை அடையிறோம் அந்த அது ரெண்டு மாத்திரம் சரி அதன் பிறகு என்ன ஆயிடும்னாக்க வாயு அடங்கிடுவோம் அதுக்கப்புறம் தூமம் அதுக்கப்புறம் மேகம் இந்த மாதிரி கிரமம் அங்க இருக்கு போகச்சே ஒரு கிரமம் வரச்சே சந்திரன் சந்திரன் சுகலம் அதுல இருந்து ஆகாசம் அந்த ஆகாசத்துக்கு அப்புறம் மாறச்சே போகச்சே பித்ருலோகம் தான் முன்னாடி இருந்தது ஆகாசத்துக்கு பித்ருலோகத்துக்கு அப்புறம் ஆகாசம் ஆகாசத்துக்கு அப்புறம் சந்திரன் வரச்சே என்ன ஆயிடுறது சந்திரன்ல இருந்து ஆகாசம் இது அதே கிரமம் ஆனா பித்ருலோகத்துக்கு பதிலாக என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னாக்க வாயு வந்துடும் அந்த பித்ருலோகம்ன்றதுக்கு பதிலாக ஆகாசம் ஆகாசத்துக்கு அப்புறம் வாயு லோகம் அதுக்கப்புறம் தூமம் அப்புறம் அப்ரம் அதுக்கப்புறம் மேகம் அப்ரம்னாலும் ஒரே அர்த்தம் தான் மேகம்னாலும் ஒரே அர்த்தம் தான் ஆனா அப்ரம்னாக்க ஜலத்தை தாங்கின்னு இருக்கு பாருங்க ஜலத்தை வச்சுட்டு இருக்கிறது மேகத்துக்கு அப்ரம்னு பேரு மேகம்னாக்க கொட்டுறது பாருங்க மழை அதுக்கு பேரு மேகம்னு பேரு அப்ரம் மேகம் நட்டு இந்த கிரமத்துல வரும் அதனால எப்பேரம் அணையமம் போகச்ச ஒரு கிரமம் வரச்ச ஒரு கிரமம் இந்த மாதிரி மாறுறது ஆகையினால மொத்தத்துல இவன் பண்ணின கர்மாக்கள் சொர்க்கத்தில் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை அனுபவிச்சான் அது முடிஞ்ச உடனே மீதி இருக்கிற கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கோசரம் திரும்பி வரான் அதனால கர்மாவோட தான் இவன் திரும்பி வரான் அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாம் அத்தியாயத்துல பெருமாள் சொல்லும் பொழுது கீதையில இவன் வந்து உபாசனம் பண்ணான்னு பெருமாள் வந்து மோட்சத்தை கொடுக்குறாரு மோட்சத்தை கொடுத்தாக்க பெருமாள் கஷ்டப்படுறான் அவன் பண்ணின உபாசனம் அப்படியே இருக்கு நான் கொடுத்த மோட்சம் குறவாதானே இருக்கு அந்த அவன் பண்ணின உபாயத்துக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு பெருமாள் வெட்கப்படுறோம் அந்த மாதிரி இருக்கு பகவானுடைய இது நம்ம பகவான்கிட்ட பக்தியோட உபாசனத்தை நோட்டிச்சாக்க எதையுமே எதிர்பார்க்காம சர்வேஸ்வரா நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு பண்ற பாருங்கோ அந்த சமயத்துல பெருமாளுக்கு ஆனந்தம் மேலிட்டு அவன் கஷ்டப்பட்டுகிறான் இப்பேற்பட்ட பக்தனுக்கு என்னால மோட்சம் அப்படிதானே கொடுக்க முடிஞ்சது அவன் பண்ண உபாயம் அப்படியே இருக்கு அப்படின்னுட்டு பகவான் கஷ்டப்படுறான் அதே இங்க பாருங்கோ இவன் கர்மாவை கஷ்டப்பட்டு யாகத்தை பண்றான் ஆனா அங்க போனாக்க எவ்வளவு நாள் இருக்கான் அந்த சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டிய கர்மா அந்த கர்மா முடிகிற பரியந்தம் தான் அதுக்கப்புறம் கீழே தள்ளிடுறா அங்க இருக்குச்சே கூட ஆனந்தமான அனுபவமான ஆனந்தமான அனுபவம் கிடையாது சொர்க்கத்துல தேவானாம் பசு அப்படின்லாம் பார்த்தமே அந்த மாதிரிதான் இருக்காது அதனால எது வசந்தது அதனால வைராக்கியம் உண்டாகும் அதுக்கோசரம் சொல்றது அங்க போனாலும் திரும்ப கர்மாவோட தான் இறங்கி ஆகணும் இப்படி இறங்கினோம்னாக்கா திருப்பி திருப்பி பாபங்கள் பண்றோம் புண்ணியங்களை பண்றோம் திருப்பி அங்க போறோம் சக்கரவது அப்படியே யந்திரம் மாதிரி அப்படியே சுற்றிண்டே இருக்கும் இது அப்படிங்கிற அபசம்பர் அதனால என்னத்துக்கு இது அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும்ன்றதுக்கோசரம் இவன் வந்து புண்ணிய பாப ரூப கர்மாவோட தான் திரும்பி வரான் அங்க நம்ம பண்ற எந்த கர்மாவை பண்ணாலும் கொஞ்ச காலம் தான் பலன் கொடுப்போம் அதனால நமக்கு வைராக்கியத்துக்கோசம் இந்த அதிகரணம் கிருதார்த்தியாதிகரணம் அப்படின்னு இதுக்கு பேரு அசத் குரு பரம்பராயே மகான்.